ஆசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. கிளி காது குருகான கோயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீ தானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காது குருகான கோயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீ தானம்மா. சத்தித்தவழும் தங்கச்சிமிரே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே காத்தாடி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொம்மான ஒன்ன தேடுது. காத்தாடி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போராடுது. மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ சொந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் சித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்ணி காத்தாடி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மாலை ஒன்ன தேடுது. காத்தாடி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போலாடுது. காத்தாடி போலாடுது.